மௌலிதாமணி விபோ சிரசா கிருஹீதே ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாஹ மஞ்சுஸ்வனா மதுலிஹோ விததுஸ்வயம் தே ஸ்வாயம் வரம் கமபி மங்கல தூர்ய கோஷம். ஸ்ரீமதே கோதாயே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ கோதாஸ்துதியில் இன்றைய தினம் நாம் 16வது பத்தியத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த 16வது பத்தியத்தில் எம்பெருமானுக்கும் கோதாபிராட்டிக்கும் விவாகம் நிச்சயமாகி அந்த விவாக காரியக்கிரமங்கள்லாம் நடந்து கொண்டிருக்க, விவாகம்னு சொன்னாலே முதல்ல அந்த மங்கள வாத்தியம்தான் ரொம்ப முக்கியம். அது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொன்னால், இப்போ ரொம்ப மாறி போயிருத்த காலம். சின்ன வயசுலலாம் நம்ம ஆற்றுல பந்துக்கள் அதில் விவாகம்னு சொன்னால் முன்னாடியே போயிடுவோம், அங்கேயே தங்கிட்டு அங்கேயே இருந்துட்டு காரியத்தெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு வருவோம். சமையற்கிறதுக்கு மாத்திரம்தான், தலிகைக்கு மாத்திரம்தான் ஆளை கூப்பிடுவோம், பரிமாறதுன்னு அவங்களே கூட பண்ணுவோம். அப்போ முத முதல்ல அந்த வாத்தியக்காரன் வந்துடுவார். வந்தார்னா முதல்ல அந்த பீ பீ டும்டும் சத்தம் கேட்கும். அதுக்கே ஒரு ஒரு ஸ்பெஷல் இதுவும் உண்டு, அது ரசிக்கிறது உண்டு. அதுதான் அந்த விவா சுப நிகழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அங்கம் அங்கத்தை அது வகிக்கிறது, அந்த சுபத்தை அது பறைசாத்துக்கிறது. அது மாதிரி இங்கே விவாலுக்கு விவாகம் ஏற்பாடாயிருக்கு. மங்கள வாத்தியம் ஏதாவது வேணுமே அப்படின்னு கேட்டால், அந்த எம்பெருமானுடைய திருமுடியில் சுற்றி கொண்ட மாலையை ரசிக்கக்கூடிய அல்லது அதன் பின் சென்ற வண்டுகள்லாம் என்ன பண்ணித்தான், அந்த எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்தேன் பாவான்ற ரீதியில் எல்லாம் ஒன்றுத்தோட ஒன்று சபீதிஹி, சபீதின்னு சொன்னால் கூட இருந்து குடிக்கிறது பருகிறது, அந்த மாதிரி அதில் ஒரு பிரமோதம்னா அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியினால மஞ்சுஸ்பனாகனு போட்டுட்டார். மஞ்சுனாலே அழகிய ஒரு இனிய ஒளி, அதை உடையவர் அதை பெற்றிருந்த அந்த வண்டுகள் தாமாகவே ஒரு மங்கள தூரிய கோஷத்தை செய்தன அப்படின்னு சாதிக்கிறார். இந்த விவாகத்துக்கு அங்கமாக அப்போ இந்த இந்த பத்தியத்தில் குறிப்பிட்டு சம்போதன பதம் இல்லை. விததுகு விததுகு விததுகு இதுதான் வந்து இந்த ததா அடுத்தது சொல்கிறது கஷ்டம். ததாத்தி சொல்லிடலாம், ததுகுலாம் கொஞ்சம் சொல்கிறது சிரமம். அதுவும் விததுகு அப்படி சொல்லிச்சு, இது தானியன்ற தாத்து, அதில் லிட்டில் காரம் ததௌ ததுகு ததுகு. லிட்டில் காரணம் சொன்னால் ரிமோட் பாஸ்ட் செய்தன, இறந்த காலம்தான் அது. அப்போ ததுகுன்றது லிட்டில் காரணத்தில் பன்மை. எவைகள் செய்தன அப்படின்னு கேட்டால், மது லிஹ வி ததுகு. மது லிட் லிட் லிஹு லிஹுனா அந்த பருகக்கூடிய அந்த காரியம், மதுவை பருகக்கூடியவைகள்னு அர்த்தம். அதாவது வண்டுகள் பிருங்காக நாங்கள் சாதித்தார். இங்கே மது லிகான்றது பன்மை. வண்டுகள் விததுகு செய்தன, எதை செய்தன, மங்கள தூரிய கோஷம் விததுகு, மங்களமான அந்த வாத்தியத்தினுடைய ஒரு ஒளியை செய்தன. யாராவது பண்ண சொன்னாலா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஸ்வயம் விததுகு தாமாகவே செய்தன. எப்படிப்பட்டதான கோஷம் அது, அதை கேட்கறதுக்கு எந்த மாதிரி இருந்ததுன்னு கேட்டால், கமப்பின்னு போட்டுட்டார். கமப்பின்னு சொன்னால் கிமப்பி கமப்பி கோப்பின்னு சொன்னால் விசித்திரமான அர்த்தம், விவரிக்க முடியாத வசத்தியான. அப்போ விசித்திரமான ஒரு மங்கள வாத்தியங்களுடைய ஒளியை தாமாகவே செய்தன. யாருக்காக, தே தவதே மதுலிகா தே ஸ்வயம்வரம் கமபி மங்கள தூரிய கோஷம் ஸ்வயம் விததுகு. எப்படிப்பட்ட வண்டுகள்னு சொன்னால், மஞ்சுஸ்வனாகா இனிமையான ஸ்வனம்னா ஒலி சப்தம், மஞ்சுஸ்வனாகா ஏஷாம் தேமிச்சுக்கலாம். அப்போ இந்த இனிமையான ஒலியை உடையனவான அந்த வண்டுகள். இப்போ இவைகளுக்கு எப்படி இந்த வாத்தியம் வாசிக்கணும்னு ஒரு எண்ணம் தோணுதுன்னு கேட்டால், அப்போ பிரமோதாகா மகிழ்ச்சி வந்துட்டுனால, பிரமோதம்னா மகிழ்ச்சி, பிரமோது பிரமோதுன்னு தெரிஞ்சுக்கிறார், பிரமோதுன்னு மகிழ்ச்சி, பிரமோதாகான்றது மதுலிகாக்கு விசேஷனம். மகிழ்ச்சி வந்தாலே நமக்கு தெரியாமல் ஆட்டம் பாட்டம் தான். இவைகளுக்கு இப்போ எப்படி இப்போ இந்த மகிழ்ச்சி ஏற்பட்டதுன்னு கேட்டால், சபீதி ரச, சபீத்தினா ஒன்று கூடி பருகுவது, ரசம்னா அந்த சுவை. ஸோ சுவை ஏற்பட்ட உடனேவே ஒரு சந்தோஷம், சந்தோஷமானது தாளம் இதன் மூலமாக வெளிப்படுறது. எப்படி இவைகளுக்கு கிடைச்சது கேட்டால், ஸ்வச்சந்த கல்பித்த சபீதி ரச, தன் விருப்பப்படி அவ்வளவு இருக்கு அங்க ரசமானது. அப்ப எவ்வளவு வேணுமோ தன் விருப்பப்படி கொல்லப்பட்ட இவ்வளவுதான் ரேஷன் இல்ல அந்த இடத்துல அப்படி பருகின அந்த சுவையினால். இது எங்க இருந்ததுன்னு கேட்டா, விபோகோ ஹிரசா கிரகித்தே த்வத்து மௌலி தாமணி. த்வத்து மௌலி துவன் மௌலினாச்சு. தக்காரத்துக்கு பிறகு மகாரம் வந்துட்டுன்னா தக்காரமானது நகாரம் ஆயிடும், தா வந்து நா ஆயிடும், இத்து வந்து இன்னாச்சு. உன்னுடைய திருமுடி வாழையில் தாமணின்றது சப்தமி விபக்தி, தாமணி தாமணி தாமணின்னு சொன்னா சப்தமி விபக்தி ஏகவச்சனம். மாலையில் உன்னுடைய திருமுடி மாலையில், இந்த மாலை இப்ப எங்க இருக்கு? விபோகோ ஷிரசா கிரகித்தே. விபுகுன்னு சொன்னா எம்பெருமான், விபோகோன்றது அவனுடைய பிரபுவினுடைய அந்த எம்பெருமானுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். ஷிரசா கிரகித்தே தலையினால் தரிக்கப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த கிரகித்தே வந்து தாமணிக்கு விசேஷனம், அதனால அதுவும் சப்தமியில் இருக்கு. ஷிரசா கிரகித்தே த்வத் மௌலி த்வன் மௌலி தாமணி அப்படின்னு அர்த்தமாருது. இப்போ அடுத்து அண்மையத்தை பார்த்தோம்னா, விபோகோ ஷிரசா கிரகித்தே த்வன் மௌலி தாமணி ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக மஞ்சுஸ்வனாக மதுலிகா தே ஸ்வாயம்வரம் கமபி மங்கள தூரிய கோஷம் ஸ்வயம் விததுஹு. விபோகோ எம்பெருமானுடைய ஷிரசா ஷிரசினால் கிரகித்தே ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் துவன் மௌலி தாமணி உனது திருமொழி திருமொழி சம்பந்தத்தையுடைய அந்த மாலையில் ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாக தன் விருப்பப்படி கொல்லப்பட்ட அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பரு அந்த தேனை பருகிய அதனால் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியை அடைந்த வண்டுகள். இந்த பிரமோதாகவும் இது ஒரே பதம், ஸ்வச்சந்த கல்பித சபீதி ரச பிரமோதாகன்றது ஒரே பதம், சமஸ்த பதம். இது அந்த மதுலிகாக விசேஷனம். மஞ்சுஸ்வனாக இனிமையான அந்த ஒளியை இழுப்பக்கூடிய சப்தத்தை உடையனவான மதுலிகா அந்த வண்டுகள் தே உனக்கு ஸ்வயம்பரம்னா ஸ்வயம்பரம் சம்பந்தப்பட்டது. இப்ப ஸ்வயம்பரம் நடக்கிறது அல்லது விவாகம் நடக்கிறது, அதற்கு உரியதான ஸ்வயம்பரம் கமபி மங்கள தூரிய கோஷம் ஒரு விசித்திரமான அற்புதமான மங்கள வாத்தியங்களுடைய ஒளியை ஸ்வயம் விததுகு தாமாகவே செய்தன அப்படின்னு சுவாமி இதனுடைய கற்பனைத்திறனை கொண்டு எப்படி இந்த விவாகம் ஏற்ப நடந்து கொண்டிருக்க அந்த விவாகத்துக்கு ஏற்ற மாதிரி மங்கள வாத்தியமானது ஏற்பட்டதுன்னு அழகா சாதித்தார் இந்த 16வது பத்தியத்தில். நாளைய தினம் நாம் 17வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே கோதாயே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.